ശ്രീശൈലവംശോദ്ഭവ സോമയാജി നാരായണാര്യാപ്ത സമസ്തബോധം തത്പൗത്രമീഡേ വരദാര്യ സോനും മാഢ്യം ഗുണൈര്യജ്ഞവരാഹവര്യം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി. ദനുജവിസ്താരകർത്തന ദനുജവിദ്യാവികർത്തന ജനിതമിശ്രാവികർത്തന ജഗതവിദ്യാവികർത്തന അമരദൃഷ്ടസ്വവിക്രമ ശമരജുഷ്ടഭ്രമിക്രമ ജയ ജയ ശ്രീസുദർശന ജയ ജയ ശ്രീസുദർശന. ശ്രീ സുദർശനാഷ്ടകത്തിലെ എട്ടാവത് ശ്ലോകം പാക്കറോം. സംസാരത്തിൽ ഏർപ്പെടക്കൂടിയതാണ് സകലവിധമാണ് ദുഃഖങ്ങളെയും ഇവർ പോക്കറാരെ എപ്പടി ഇവരാല പോക്ക മുടിയത് അപ്പടിങ്കറത് ഇന്ന് ശ്ലോകത്തിൽ സാധിക്കറ. ധനുജ വിസ്താര കർത്തന അപ്പടിന്നു ധനുജർകൾ അപ്പടിന്ന അസുരർക്ക് ധനുജാൾ അപ്പം പേര്. ഏനാ ഇന്ന് അസുരർക്കെല്ലാം കൂട്ടസ്ഥപുരുഷനാക്കൂടിയവൻ ധനു അപ്പം പേര്. ധനുവിടമിരുന്ന് പിറന്നവർക്കെല്ലാം ധനുജർകൾ അപ്പം ഒരു പേര്. ദാനവർ അപ്പം ഒരു പേര്. ഇന്ന് അസുരകളുടെ വിസ്താരം കൂട്ടം ഇരിക്കേ അത് കൂട്ടത്തെ വെട്ടി എരിവർ ഇവർ ഇന്ന് ചക്രത്താഴ്വാർ അപ്പം സാധിക്കറ. നാട്ടില സത്തുക്കൾ നന്നാ വാഴണം അപ്പടിനാക്ക இந்த துஷ்கிருத்தா இருக்கக்கூடியவர்கள் தீயவர்கள்லாம் ஒழியணும். இந்த பரித்ராணம் சாது பரித்ராணம் அப்படிங்கிற ஒரு முக்கிய இலக்கு இருந்ததுனாக்க துஷ்கிருத்து நாசம் பண்ணாத அதை பண்ண முடியாது. ஏன்னா சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு அவதாரம் பண்றச்ச இந்த மாதிரி துஷ்கிருத்தெல்லாம் ஒழிச்சாதான் சாதுக்கள் நல்லா இருக்க முடியும். சுவாமி தேசிகன் நல்ல ஒரு உதாரணம் சாதிப்பார். ஒருத்தன் வயல் வச்சிருக்கான் அப்படின்னா அந்த வயல்ல வரக்கூடியதான களையெல்லாம் புடுங்கணும். அந்த களையை புடுங்கினாதான் இந்த சசியமானது ரொம்ப நல்லா வளரும். அதுபோல சத்துக்களை பரித்ராணம் பண்ணணும்னாக்க இந்த துஷ்கிருத்தா யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் ஒழிக்கணும். அப்போ அதுக்கு நல்ல உதாரணம் இந்த சசிய உதாரணம். சசிய சம்ரக்ஷணார்த்தம் கண்டக சாகாவரண கரணவது அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார் பிரபந்தத்தில் சாதிக்கிறச்சே. பயிரில் களைபோல் அசுரரை காய்ந்தான் அப்படின்னு சுவாமியுடைய திருவாக்கு. சீதையே கேட்குற பெருமாள் நீர் வந்து உம்மை வந்து அப்பா என்ன கேட்டுண்டார் 14 வருஷம் காட்டில் ராமோ பவத்து தாபசகா அவன் தபஸ்வி இதில் இருக்கணும் அப்படின்னு தானே கேட்டார். நீர் எதுக்கு வில்லெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கார் அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்குறா பிராட்டி. அப்போ பெருமாள் சாய்க்கிறார். இல்லைம்மா இந்த வில்லை நான் எதுக்கு தரிச்சுன்னு இருக்கேன்னு தெரியுமா? வில்லெல்லாம் நாங்கள்லாம் எதுக்கு வச்சுன்னு இருப்போம்னு தெரியுமா? ക്ഷത്രിയൈഹി ധാര്യത്തെ ചാപഹ നാർത്തശബ്ദോ ഭവേദിതി അപ്പടിന്ന് സായിക്കിറാർ പെരുമാൾ. എന്ന അർത്ഥമെന്നാ இந்த ക്ഷത്രിയാള ആണ് നാങ്കെല്ലാം എതുക്ക് വില്ല് വെച്ചിട്ടുണ്ടോ തരുമാ? യാരും അയ്യോ കാപ്പാത്തുങ്ക അയ്യോ അപ്പടിന്ന വാർത്ത യാർ വായിലിന്നും വരക്കൂടാതെ. ഏന്നാ സാധുക്കളെല്ലാം ഹിംസ പണ സാധുക്കളെ തിരുപ്പി വന്ന് ഇവാളെ അടിപ്പാള അതെല്ലാം പണ മാട്ടാ. அசத்தா யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் அடிச்சான்னா இவாளெல்லாம் அமைதியாக வாங்கிட்டு வருவா ஐயோன்னு கத்துவா மிஞ்சி போனா அவ்வளோதான் பண்ணுவா. அப்படி அவள்லாம் ஐயோன்னு கத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் வில்லு வச்சுட்டு இருக்கோம். க்ஷத்ரியைஹி தார்யதே சாபஹ நார்த்த சப்தோ பவேதிதி அப்படின்னு பெருமாள் சாய்க்கிறார். அப்போ இந்த சாது பரித்ராணத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் துஷ்கிருத்த நாசம் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த துஷ்கிருத்த நாசம் பண்ணுறதில் இவர் அக்ரகண்யராக இருக்கக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வார். அது பிரசித்தம். இவருடைய சரித்திரத்தில் பார்த்தோம்னாக்க நரகாசுர வதம் சக்கரத்தாழ்வார் தான் பண்ணார். அது மாத்திரம் இல்லை, கஜேந்திர ரக்ஷணத்தில் துஷ்கிருத்தா இருந்த அந்த முதலையை சம்ஹாரம் பண்ணது இவர் அப்படிங்கிறது தெரியறது. மீதி ராட்சசாலெலாம் கூட சக்கரத்தால் தான் பெருமாள் சம்ஹாரம் பண்ணார் அப்படிங்கிறதுனால இவர் தனுஜ விஸ்தார கர்த்தனர் கர்த்தன அப்படிங்கிற சம்புத்திக்கு இவர் இலக்காகிறார். அடுத்தது தனுஜ வித்யா நிவர்த்தன. தனுஜ வித்யைகள் அப்படின்னா கபட்டமாக இருக்கக்கூடிய வித்யைகள், அதை போக்குறவர் நிவர்த்தன. அது பகவான் என்ன பண்ணார், எல்லாரும் தன்னை வந்து ஆசிரிச்சிட்டா அதில் ஒரு இதுவே இருக்காது. அதனால் பெருமாள் என்ன பார்த்தார், தொம்ஹிருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரய அப்படின்னு ருத்ரன் பிரம்மா இவாளெல்லாம் வச்சுட்டு மாயாசாஸ்திரத்தை பண்ணுங்கோ. ஏன்னா அந்த மாயாசாஸ்திரங்கள்லாம் பண்ணினா சத்துக்கள் அதை போய் ஆதரிக்க மாட்டா, எதெல்லாம் அசத்தாக இருக்கோ அது அது அதுலேயே போய் உழுந்துட்டு இருக்கும், பெருமாளை தெரிஞ்சிக்கவே முடியாததால். அப்படி அப்பேற்பட்ட தனுஜ வித்யைகள், அந்த வித்யைகள்லாம் பிரவர்த்திப்பிச்சதே பெருமாள் தான். மாயாசாஸ்திரான் அபிதமயித்தும் தத்பிரபன்ன பிரதீபான் அப்படின்னு தயாசதகத்தில் சுவாமி காண்பித்தார். ஆசுர வியாமோகத்துக்காக மாயாசாஸ்திரங்களை எம்பெருமானே பிரவர்த்திப்பிச்சான். அப்போ இந்த சத்துக்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ, இந்த சு தரிசனத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல தரிசனத்தில் ராமானுஜ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாயாசாஸ்திரங்களெல்லாம் போய் வாசித்து அதனால் அவளுக்கு ஆகக்கூடிய காரியமானது ஒன்று கிடையாது. அப்படியே ஒரு சிலருக்கு இது ஏற்பட்டுடுத்தினாலும், இந்த மாயாசாஸ்திர சம்பந்தமானது ஏற்பட்டாலும், அவர்கள் சுதர்சன ஆழ்வாரை ஆசிரிச்சானா அவளுக்கு இருக்க ஏற்பட்டதான அந்த சம்பந்தத்தை சேதனம் பண்ணவர், வெட்டி களைபவர். தனுஜ விஸ்தார தனுஜ வித்யா நிவர்த்தன, நிவர்த்தனன்ற சப்தத்துக்கு போக்கும் அவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாயாசாஸ்திரங்கள் பலது இருக்கு, அதெல்லாம் நம்ம வாசிக்க ஆரம்பித்தோம்னா அதுலேயே நம்மளுக்கு புத்தி போயிடும். ஆனால் நம்மளுடைய ஆச்சாரியால் அனுகிரகத்தில் நாம் அந்த பக்கமே போகிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலர் என்னவோ நான் கேட்குறேனே அப்படின்னு போனான்னாக்க அவளை இந்த பக்கம் திருப்பி வரவழிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா மாயாசாஸ்திரங்கள்னு அதுக்கெல்லாம் அதில் வியாமோகிச்சு போயிடுவா அந்த சாஸ்திரங்களில். அது போகாதபடிக்கு சுதர்சனாழ்வார் காப்பாற்றக்கூடியவர் அப்படிங்கிறது தனுஜ வித்யா நிவர்த்தனங்க இந்த திருநாமால தெரியறது. அடுத்தது ஜனிதமிஸ்ராவிகர்த்தன. ஜனிதம் ஜனி தமிஸ்ரா விகர்த்தன அப்படின்னு இந்த பிறவி அப்படிங்கிறதே ஒரு காலராத்திரி. ஜனின்னா பிறவி, பிறப்பு இறப்பு மூப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஜனி. இந்த தமிஸ்ரம் இந்த பிறவி ஆகிய காலராத்திரி நீங்கிறதுக்காக விகர்த்தன சூரியன் போல இருக்கக்கூடியவர் இந்த சுதர்சன ஆழ்வார்னு சம்புத்தி. இந்த ராத்திரியில தான் இந்த நோய்கள் ரோகங்களுக்கெல்லாம் ஒரு தீவிரத்தை ஏற்படும், அது நோய்களுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தியாகும் ராத்திரியில், பகல்ல அவ்வளோ இருக்காது. அதனால தான் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் அப்படின்னு ஸ்லோகம். ஆரோக்கியம் வேணும்னா பாஸ்கரன் சூரியனை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சூரிய ஒளியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு இப்போ இந்த காலத்தில் சொல்கிறா, ஆனால் அந்த காலத்தில் சொன்னது எடுபடலை ஒரு சிலருக்கு புரிஞ்சதே தவிர, இது வேறெல்லாம் அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு இவாளெல்லாம் புத்திசாலிகள் சொல்லிட்டா. அப்போது கார்த்தாலில் எழுந்துட்டு அனுஷ்டானங்கள்லாம் சரிவர பண்ணிட்டு இருந்தாலே உடம்புக்கு எந்த ரோகமும் வராது. ஆனால் எப்பேற்பட்ட ரோகம் நமக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா பவரோகம், இந்த ஜனி அப்படின்னு சொல்லக்கூடியதான ரோகம், பிறப்பு இறப்பு மூப்பு அப்படிங்கிறதெல்லாம், அதெல்லாம் போகணும்னா அதுக்கும் சூரியனை தான் உபாசிக்கணும். எந்த சூரியன் அப்படின்னா கோடி சூரிய சமப்பிரபைகளை உடையதான அந்த சக்கரத்தாழ்வாரை உபாசிக்கணும். இந்த ஒரு சூரியன் இந்த பவரோகத்துக்கு போகாது. ஆறு ஆயிரம் சூரியனும் சேர்ந்தாலும் எவருடைய தேஜஸுக்கு ஈடாகாதோ அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமா ஆகி இந்த சம்சார இரு சம்சாரம் அப்படின்னு கூடியதான இருளை இந்த சூரியன் உதயமானாதான் அந்த காலராத்திரி நீங்கும் அப்படிங்கிறத சாதிக்கிறார். ஜனிதமிஸ்ராவிகர்த்தன ஜகத வித்யா நிவர்த்தன. ஜகத வித்யா இவருடைய திருக்கைகள் இருக்கக்கூடியதான வாள் இருக்கே கட்கம், அதுக்கு அவித்யாம் ஸ்வப்பிரகாசேன வித்யாரூபினத்தியா அப்படின்னு சோஷாயுத ஸ்தோத்திரத்தில் சுவாமியே காண்பிக்கிறார். அதுக்கு பிரமாணம் அஸ்திரபூஷணாய அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயம். அவித்யா அப்படிங்கிறதுக்கு எந்த இடம்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் பண்ணணும். ஆனால் அவித்யாங்கிறதுக்கு விஹிதமான நித்தியநைமித்திக கர்மாக்கள், புண்ணியமான விஹிதமான நித்தியநைமித்திக கர்மாக்கள்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அது எங்கே அப்படின்னா வித்யாம்ச்ச அவித்யாம்ச்ச எஸ்தத் வேதோ பயம் சஹ அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்ணுதே அப்படிங்கிற ஸ்ருதி வாக்கியம். ஆனால் அதுக்கு அர்த்தம் சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறச்சே அவித்யா அப்படிங்கிறதுக்கு விஹிதமான நித்தியநைமித்திக கர்மாக்கள் அப்படின்னு சாதிச்சிருக்கார். ஆனால் அந்த அர்த்தத்தை இங்கே வச்சுக்க முடியாது. இந்த இடத்துல அவித்யை அப்படின்னா அஜ்ஞானத்தை குறிக்கிறது அவித்யை சப்தம். இங்கே இவர் மந்திரத்திலேயே இவர் அஜ்ஞானத்தை போக்கணும்னு தான் பிரார்த்தனை. இவருடைய சுதர்சன மந்திரம்னு உபதேசம் பண்ணுறாளே பஞ்சசம்ஸ்காரம் ஆகிற சமயத்தில், அப்போது அஜ்ஞானத்தோடு இருக்கக்கூடியதான இந்த குருடனை பகவானுடைய மார்க்கத்தை காண்பித்து அனுகிரகம் செய்யின்னு தான் இவருக்கு பிரார்த்தனையே அந்த மந்திரத்தினுடைய பிரார்த்தனை. மந்திரமாக இருக்கிறதுனால நாம் வெளியில் சொல்றதுக்கு இல்லை, மந்திரத்தை கோபனம் பண்ணணும்னு சாஸ்திரம். அப்போது இவர் ஜகத்துக்கே ஏற்பட்டதான அவித்யை போக்கக்கூடியவர், அஞ்ஞானத்தை போக்கக்கூடியவர், ஞானப்பிரதர் இவர் அப்படிங்கிறது இந்த திருநாமால தெரியறது. ஜகத அவித்யா நிகர்த்தன அமர திருஷ்டஸ்வ விக்ரம. நித்தியசூரிகளுக்கே வியப்பு ஏற்படும்படியான இவருடைய பராக்கிரமம் இவருக்கு உண்டு. எம்பெருமான் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறச்சே தேவா அப்பியஸ்ய ரூபஸ்ய நித்தியம் தரிசன காங்கினஹா அப்படின்றது மாதிரி இவரோட பராக்கிரமத்தை காட்டச்சே இந்த பிரகிருதி மண்டலமே, இந்த இவருடைய பராக்கிரமம் காட்டுறதுக்கு இந்த பிரகிருதி மண்டலமே தகுந்த இடமாச்சு. அப்ப ஏற்பட்ட இந்த லோகத்துல இவருடைய வைபவங்கள் எல்லாம் இவர் காண்பிச்சார். இந்த நித்தியசூரிகளுக்கு இவருடைய பராக்கிரமம் தானாகவே தெரியும், ஏன்னா அவர்களுக்கெல்லாம் ஞானம் நிறைய உண்டு. அமரர்ன்ற பதத்துக்கு தேவர்கள்னு அர்த்தம் வச்சுட்டா இவருடைய பராக்கிரமத்தினால அவளுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. அந்த எந்தெந்த நன்மைகள்லாம் விளைஞ்சுதோ அதை அனுபவிச்சுண்டு உன்னுடைய சக்தி என்னங்கிறது தெரிஞ்சுட்டு உன்னை உபாசனம் பண்ணிட்டு இருக்கா. அமர துஷ்டஸ்வ விக்ரம அமர திருஷ்டஸ்வ விக்ரம, அமரர்களாலே பார்க்கப்பட்டதான ஸ்வவிக்ரம, உண்மையான பராக்கிரமத்தை உடையவர் இவர் அப்படின்னு சாதிச்சார். அதை பானாசுர விருத்தாந்தத்தில் இவருடைய பராக்கிரமம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாக்க யாரோ வர, கணபதினு ஒருத்தர் வரார், முருகன் ஒருத்தர் வரார், சிவன் ஒருத்தர் வரார், இவா எல்லாரையும் ஓட விடுறாராம் சக்கரத்தாழ்வார். வாணனை ஆயிரம் தோள்களும் தோள்கள் துணித்ததும் அப்படின்னு நம்மாழ்வார் சாய்க்கிறார். இந்த பாணாசுரனோட ஆயிரம் கையை கழிச்சியே கிருஷ்ணா உன்னதான் நினைச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றதே அந்த இடத்துல சக்கரத்தாழ்வார் தானே காரணமா இருந்துட்டு அந்த கைகளை கழிச்சார். இல்லை ஹாஸ்யமா ஒன்னு சொல்லுவா, பெருமாள் பாணாசுர யுத்தத்தும் போது பாணாசுரனுக்கு ஒரு அவனுக்கு ஆயிரம் கைகள், அந்த ஆயிரம் கையில் ரெண்டு கையை மட்டும் விட்டுட்டேனான், ரெண்டு கையை விட்டுட்டு மீதி எல்லா கையையும் கட் பண்ணார். ஏன் ரெண்டு கையை மட்டும் விடணும் அப்படின்னாக்க, இவருக்கு வரம் கொடுத்தானே சிவன், அவங்க அவர் காதை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தோப்புக்கரணம் போடணும், ஒன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டன்ற மாதிரி தோப்புக்கரணம் போடுறதுக்காக ரெண்டு கையை பெருமாள் விட்டார் அப்படின்னு ஹாஸ்யமாக சொல்லக்கூடிய விஷயம். இந்த பாணாசுர யுத்தத்தில் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருடைய பராக்கிரமத்தையும் மிஞ்சி இருந்தது சக்கரத்தாழ்வாருடைய வைபவம் பராக்கிரமம். நந்தின் ஆனந்த சூன்யே கலதி கணபதௌ வியாகுலே பாகுலேயே சண்டே சாகித்ய குண்டே பிரதம பரிஷதி பிராப்தவத்யாம் பிரமாதம் உச்சித்யாஜௌ பலிஷ்டம் பலிஜவன புஜம் யோததௌ ஆதிபிக்ஷோஹோ பிக்ஷாம் தத் பிரணாரூபாம் சபவத் அகுசலம் கிருஷ்ணஹேதி க்ஷிணோது அப்படின்னு சுதர்சன சதகத்தில் இந்த பாணாசுர விருத்தாந்தத்தில் நடந்த சரித்திரத்தை சுருக்கி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இப்படி இவருடைய வைபவமானது தெரியறதுன்றத அமரதிருஷ்டஸ்வ விக்ரம அப்படிங்கிற திருநாமால காண்பிச்சார். அடுத்தது சமரஜுஷ்டபிரமிக்ரம. சமரம் அப்படின்னா யுத்தம், அதில் சுழன்று சுழன்று சக்கரமானது சுழல்ற தோல்லியோ சுழண்டுண்டே எதிரிகளெல்லாம் விரட்டி அடிக்கிறார் இவர் அப்படிங்கிறத சாய்க்கிறார். பிரமி அப்படி பிரமிஹின்னா ஆத்து நீரில் வேகமாக வந்ததுன்னா ஆற்றுலெல்லாம் நீர் வந்ததுன்னா அந்த சுழல் ஏற்படும், அந்த சுழல்லாம் யாராவது மாசிக்கின்ட்டான்னா தப்பிக்கிறதே கஷ்டம். அது மாதிரி சாதாரணமான சுழலில் மாட்டின்றாலே கஷ்டம். இவர் மகாச்சக்கரம் இருக்கக்கூடியவர், இவர்கிட்ட மாட்டின்ற தீர்மானமாக அவளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதான் சமரஜுஷ்ட பிரமிக்ரமன்னு சாதிச்சார். அப்போ ஏற்பட்ட சுதர்சனா உமக்கு நீர் வெல்க, தேவரீர் வெல்க அப்படின்னு சம்போதனம். ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.